சத்ய சம்பூர்ணுடைன தன்றி தெய்வமா சகல ஜகத்தினேலு பரிசுத்த பிரபுவா வரமுலீடேச்சு ஏசுநாதா சேகொனுமையா மாஸ்வர கீர்த்தனல பிரஸ்துதி மாஸ்வர கீர்த்தனல பிரஸ்துதி சரிகமல ராகம் இதி சுஸ்வரால சங்கீதமு சரிகமல ராகம் இதி சுஸ்வரால சங்கீதமு ஸ்ரீகருணி சுபகருணி பாவன இயேசு நீ பலியாகமு ஸ்ரீகருணி சுபகருணி பாவன இயேசு நீ பலியாகமு ஸ்வாகதம் சுப ஸ்வாகதம் ஸ்வாகதம் ஹல ஸ்வாகதம் ஸ்வாகதம் சுப ஸ்வாகதம் ஸ்வாகதம் ஹல ஸ்வாகதம் சந்தோஷம் நாதி ஆனந்த சாகராலா மனசு நாதி ஆனந்தம் மீதி மீ சந்தோஷம் நாதி ஆனந்த சாகராலா மனசு நாதி பாரமுலோனு பத்ரதலோனு ஆரமுலோனு பத்ரதலோனு சந்தனுண்டகா மன சந்தனுண்டகா ஆசிஞ்சே பிரபு சந்நிதி கிராரே ஆசிஞ்சே பிரபு சந்நிதி கிராரே சரிகமல ராகம் இதி சுஸ்வரால சங்கீதமு சாந்தி மீதி மீ விஸ்ராந்தி நாதி பிரேமனு சூப்பிஞ்சே மார்க்கமு நாதி நா சாந்தி மீதி மீ விஸ்ராந்தி நாதி பிரேமனு சூப்பிஞ்சே மார்க்கமு நாதி சோதனலோனு சக்யதலோனு శోధనలోను సభ్యతలోను తోడు ఉండగా తన మదిలు నిలువగా ఆశించే ప్రభు సన్నిధి చేరగరారే ఆశించే ప్రభు సన్నిధి చేరగరారే సరిగమలరావి ఇది సుస్వరాల సంగీతము సరిగమల రాగం ఇది సుస్వరాల సంగీతము శ్రీకరుణీ శుభకరుణీ పావన యేసుని బలియాగము శ్రీకరుణీ శుభకరుణీ పావన యేసుని బలియాగము స్వాగతం శుభ స్వాగతం స్వాగతం ఘన స్వాగతం స్వాగతం శుభ స్వాగతం స్వాగతం ఘన స్వాగతం